సామాన్యదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుదపదాంబుజ యుగ్మరుక్మవ్యామోహతస్థితరాని త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్రశఠారిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివిలా సద్ధాంత తిగ్మాంశుజాలే నిరవధి కరుణాద్భౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. శ్రీ గద్యత్రయత్తుల అపచారங்களை பொறுத்தருளும்படி பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கக்கூடிய ஒரு வச்சனம். அதுக்கு விஸ்தாரமான வியாக்கியானம் சாதிக்கிறார். கத்தியத்ரயத்தினுடைய உக்திகள் எல்லாமே நல்ல கம்பீரமா இருக்கும். சொல்லும்போதே அவர் ஆனந்தமா இருக்கும். அர்த்தம் புரிஞ்சு அதனால வரக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது இருக்கட்டும். அர்த்தம் புரியறதுக்கு முன்னாடி முதல்ல அதை வாயால் சொல்லும் போதே அதுவே ஒரு ஆனந்தமா இருக்கும். அதுவே நமக்கு மனசுல வந்து அது அர்த்தத்தை புரியும்படியே ஆக்கிடும். மனோவாக்காயை அநாதிகால பிரவருத்த அனந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத் அபசார பாகவதாபசார அசஹ்யாபசார ரூப நானாவித அனந்தாபசாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாம்ச்ச சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ. அப்படின்னா அபச்சாரான் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ. அப்படின்னா நம்மளுடைய அபச்சாரங்களை பொறுத்துக்கும்படி பிரார்த்திக்கிற நமக்கே தெரியுது. ஆனா அதிகால பிரவர்த்தம் விபரீத ஜானம் ஆத்ம விஷயம் கிருஷ்ண ஜெகத் விஷயஞ்ச விபரீத விருத்தஞ்ச அசேஷ விஷயம் அத்யாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமானஞ்ச சர்வம் க்ஷமஸ்வ. விபரீத விருத்தங்கள், நான் என்னென்ன மோசமா நடந்துட்டு இருக்கேனோ, இதுவரைக்கும் இப்படி மோசமாலாம் நடந்துட்டேனோ, என்னென்ன நடந்துருக்கேனோ, நடக்க போறேனோ, அதெல்லாம் பொறுத்தொருள் வேணும் அப்படின்னு அடுத்ததுல பிரார்த்திக்கிறார். மதிய அநாதி கர்ம பிரவாக பிரவருத்தாம் மத் ஸ்வரூப திரோதானகரீம் விபரீத ஜான விஜனனீம் சுருதயாச்ச போக்ய புத்தேர் ஜனனீம் தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்மரூபேன ச அவஸ்திதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம் தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மிதாசா இது வக்தானம் மாம் தாரய. இந்த பாபத்தினாலே வரக்கூடியது பிரகிருதி சம்பந்தம், சரீர சம்பந்தம். அது என்ன ஆனாலும் நமக்கு விடாது. ஏன்னா பாபம் இருக்கிற வரைக்கும் அது விடாது. இதை கடந்து நிற்கணும். நாம் சரீர சம்பந்தத்தினால மேலும் மேலும் நமக்கு அனர்த்தம் வந்து சேரும். அதனால நமக்கு சுத்தி இருக்கான் தேகேந்திரியத்துவேன, நமக்கு சரீரமா இருக்கு, நமக்கு இந்திரியமா இருக்கு, நமக்கு போக்கிய வஸ்துக்களா இருக்கு. இது எல்லாமே பிரகிருதி சம்பந்தத்தினால வந்தது. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறது மூலம் மேல அடுத்தடுத்த காரியங்கள் செஞ்சு மேல மேல கர்மத்தை அதிகமாக்குறது. இதை நாம கடந்து நிற்கணும். இதை கடக்கும்படி நீதான் அனுகிரகம் பண்ணணுங்கிற தெய்வீயம் குணமையம் மாயாம் அப்படின்னு பகவத்கீதையை ஸ்மரணம் பண்ணி நான் இவளுக்கு அப்படி பணம் கேட்டா தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மிதா இது வக்தானம் மாம் தாரைய. நான் சொல்றேன் உமக்கு தாசன் நானு, தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசா அப்படின்னு திருமந்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்ற. அதனால உமக்கு தாசனா நான் இருக்கேன், உமக்கு சரணாகதி பண்ணவனா இருக்கேன், அதனால மாம் தாரைய, நான் என்ன பிரகிருதியை கடந்து இருக்கும்படி எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் என்னெல்லாம் பிரார்த்திக்கிறேன். இதுல ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு சூர்ணிகா அப்படின்னு பெயர். இந்த கத்தியத்துல அதாவது ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம் சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்த பிரார்த்திக்கிற ஒரு வச்சனம் இருக்கு. அந்த வச்சனத்துக்கு சூர்ணிகான்னு பெயர். சில சமயம் அந்த வச்சனங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு வாக்கியமே கூட ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும். சில சமயம் சின்னதா இருக்கும். ஆனா பகவான் கிட்ட பக்தியோட பிரார்த்திக்கும்படியா இருக்கும். இப்படி அபராதங்களை எல்லாம் பிரார்த்திக்கணும் என்ன, அபராதங்களை எல்லாம் க்ஷமிச்சுக்கணும் என்று பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ அப்படின்னு. அபராதம்னா என்ன, எத்தனை விதமான அபராதங்கள் இருக்கு, அதை க்ஷமிச்சுக்கணும்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் முன்னாடி. இனிமேல் அடுத்து மேலே சில சங்கைகளுக்கு பரிகாரம் பண்ண போறார். பாபம்னா என்னன்னு சொன்னார், பாபத்தினுடைய சக்திகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னார். பாபம் பண்ணா அப்ப துக்கம் வருது, தண்டனையாக துக்கம் வருது மாத்திரம் இல்ல, இன்னும் பின்னாடியும் அந்த பாபத்துக்கு சில சக்திகள்லாம் உண்டு, மேல மேல பாபம் செய்ய தூண்டும், ருச்சியை உண்டாக்கும், அதெல்லாம் க்ஷமிச்சுக்கணும், அதெல்லாம் நீ வந்து அனுகிரகம் பண்ணணும், நிகிரகம் பண்ணாமல் அனுகிரகம் பண்ணணும், அதான் க்ஷமிச்சுக்கணும்னு அர்த்தம் அப்படின்னு அதையெல்லாம் சொன்னார். இதுல இன்னும் சில ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, அதெல்லாம் 509வது திருநாமத்திலேயே சொல்றேன். ரகசிய ஸ்பஷ்ட பக்த அபசாராதி பரிகாரவித் வர்த்தமான பவிஷ்யத் காம்ய க்ஷமார்த்தன யுக்திவித் பிரபன்ன புத்தி பூர்வைனோ நிஷ்கிருத்யுக்த விரோதவித். மூணு திருநாமத்துல இதனுடைய தொடர்ச்சி இருக்கு, அதோட இந்த கத்தியத்திலே பாஷ்யம் முடிஞ்சு போகுது. அடுத்த திருநாமம் 512 சதுஸ்லோகி பாஷ்யம் ஆரம்பம். இப்போ 509வது திருநாமம் ரகசிய ஸ்பஷ்ட பக்த அபசாராதி பரிகார வித்து என்ன இருக்கு. பக்த அபசாரங்கள், அதாவது அபசாரங்கள் அஞ்சு விதம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ, அதுல அகத்தியகரணம், கிருத்திய அகரணம், பகவத் அபசாரம், பாகவத அபசாரம், அசக்கிய அபசாரம் அஞ்சு விதமா இருக்கு. அதுல பாகவத அபசாரம் ஒண்ணு இருக்கு. பாகவத அபசாரம் நாம் பட்டதை நீ க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். இதுல சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று ரெண்டு இருக்கு. பாகவத கிட்ட அபசாரப்பட்டா பகவான் கிட்ட பிரார்த்திக்கணுமா, பகவான் கிட்ட அபசாரப்பட்டா பாகவதாவுக்கிட்ட பிரார்த்திக்கணுமா என்னங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது ரகசிய ஸ்பஷ்ட பக்த அபசாராதி பரிகார வித்து சுவாமி தேசியன் ரெண்டா பிரிக்கிறார் பாகவத அபசாரத்தை. ஒன்னு ரகசியமான பாகவத அபசாரம், ரெண்டாவது ஸ்பஷ்டமான பாகவத அபசாரம். ரகசியமா அப்படின்னா அந்த பாகவத கிட்ட அபசாரப்பட்டது அவருக்கு இவருக்கு மட்டும்தான் தெரியும், இல்ல அவருக்கே தெரியாது இவனுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பாகவதற்கே தெரியாது இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவட்ட அபசாரப்பட்டது. ரகசியமான அபசாரம் ஏதோ அவருக்கு பண்ணிட்டான், ஆனா இவன் பண்ணிட்டாங்கிறது அவருக்கு தெரியாது, இவனுக்கு மட்டும்தான் தெரியும். இது ரகசிய அபசாரம். ஸ்பஷ்ட அபசாரம்னா ஸ்பஷ்டமா அவருக்கும் தெரியும் இவனுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அபசாரப்பட்டிருக்காங்க. பாகவதால் கிட்டப்படுற அபசாரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அவரால் விட்ட அபசாரம் அப்படின்னா அவரை நிந்தை பண்றதோ, இல்ல அவர்கிட்ட கடூரமான வார்த்தைகள் எல்லாம் சொல்றதோ, இல்ல அவருக்கு எதிரான துரோக செயல்கள் எல்லாம் செய்யறதோ, இது எல்லாமே பாகவத அபசாரம் தான். அவருக்கு எதிராக வழக்கில் சாட்சி சொன்னா அதுவும் ஒரு அபசாரம் அப்படிங்கிறது வேதத்துல. அப்படிங்கிறது வேதத்தை சொல்லும்போது, வேத அத்தியனம் பண்ண ஒருத்தருக்காக நாம் பரிந்து பேசினே தவிர அவனுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படிங்கிறது வழக்கு வந்தா. ஏன்னா சமுதாயம் வந்து வேதாத்தியனம் பண்ணவருக்கு துணை நிக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பாகவதால் கிட்ட எந்த மாதிரி பல விதமான அபசாரம் படுறதுக்கு பிரசக்தி உண்டு, அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஆசைதான். பைசாலையோ அர்த்தத்திலேயோ அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்லயோ, இல்ல நாம் பெரியவனா நீ பெரியவனாங்கிற போட்டிலையோ ஏதாவது ஒண்ணு இல்ல, காமம் கோபம் இதெல்லாம் வந்து அதனால அபசாரம் வரும். இந்த அபசாரங்கள் சம்பவிச்சாச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா க்ஷம பிரார்த்திக்கிறோம். அதுல ஒரு பாகவதர்கிட்ட தெரிஞ்சே அபசாரப்பட்டாச்சுன்னா அப்போ அவர்கிட்டதான் க்ஷமையை பிரார்த்திக்கணுமே தவிர பகவான் கிட்ட போய் க்ஷமையை பிரார்த்தித்து பிரயோஜனம் கிடையாது. இவர்கிட்டதான் அபசாரப்பட்டான், இப்ப இவர்கிட்டதான் பிரார்த்திக்கணும். பகவான் கிட்ட போய் நான் அவர்கிட்ட அபசாரப்பட்டுட்டேன் அப்படின்னா பகவான் வந்து என்கிட்ட சொல்லாதேன்னு சொல்லுவார், பகவான் கிட்ட பிரார்த்திக்க கூடாது. பின்ன என்ன கேட்டா, பாகவதாருக்கிட்ட அபசார க்ஷாபனம் பிரார்த்திக்கணும், அவர் மன்னிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப பகவானும் மன்னிச்சுடுவான். அதனால பாகவதாருக்கிட்ட அபராத க்ஷாபனம் பண்ணி அதன் மூலமாக பகவானை வந்து அபராத சிராவணம் பண்ணி மாதிரி பண்ணணும். அதாவது என்ன விஷயம் கேட்டான்னா, நம்ம பாகவத கிட்ட அபசாரப்பட்டா அப்போ பகவானுக்கு தான் நிகிரகம் வரும், பகவான் தான் நம்மளை வந்து கோபிச்சுப்பார், அனுகிரகம் பண்ண மாட்டார். அப்போ பகவான் தானே அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறார், அதனால பகவான் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாகவதார் கிட்ட அபசாரப்பட்டா பாகவதார் கிட்ட தான் போய் மன்னிக்கணும், அதான் நியாயம், அதுதான் நேர்வழி. அப்போ பாகவதார் கிட்ட மன்னிப்பு கேட்டானா, பாகவதார் பொறுத்துட்டானா, பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பகவானும் பொறுத்துடுவார், இது வழியா போகணும், போனா பகவானும் பொறுத்துடுவார் அப்படின்னார். அம்பரீஷின் கிட்ட அபசாரப்பட்டு துர்வாச முனிவர் வந்து பட்ட பாடு பாகவதத்துல ரொம்ப பிரசித்தம். பாகவத புராணத்துல பரம பாகவதனா இருக்கிற அம்பரீஷ் மகாராஜன், அவன் துவாதசி விரதம் இருந்து துவாதசி இன்னைக்கு காரத்தால அவன் ஸ்நானாதிகள் நித்தியகர்மானுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு பாலனை பண்ண போகும்போது துர்வாச மகரிஷி வந்தார். அநேக சிஷ்யர்களோடு கூட வந்து பாலனைக்கு தான் வந்திருக்கிறதா சொன்னார். அவர் வந்திருக்கிறத இவனை பிரார்த்திச்சான், பாலனைக்கு வரணும்னு ரொம்ப சந்தோஷமா வந்தார். ஆனால் அவர் போய் ஸ்நானம் பண்ணிட்டு தீர்த்தம் ஆகிட்டு வரணும்னு எம்மனைக்கு போனவர் அவர் வரத்துக்கு நாழி ஆயிடுச்சு, அதுக்குள்ள பாலனா காலம் ஆயிடுச்சு. துவாதசின்னா அந்த ஆறு நாழிகைக்குள்ள பாலனை பண்ணணும் இருக்கு. இந்த பாலனா காலம் ஆயிடவே இவன் பாலனை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சா, என்ன இத்தனை விரதங்கள்லாம் இருந்து அந்த காலத்துக்குள்ள பாலனை பண்ணி முடிக்கணும். ஆனா அதிதி வந்திருக்கார், அதுவும் துர்வாசன் மாதிரி உத்தமமான மகர்ஷி அவர், அவர் மாதிரி வந்திருக்கும் போது அவரை விட்டுட்டு பாலனை பண்றதும் நியாயமா இருக்காது, அவருக்காக காத்திருந்தா பாலன சமயமும் போயிடுது. இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடம் வந்திருக்கான் அவனுக்கு. அம்பரீஷ் மகாராஜாவுக்கு பெரிய தர்ம சங்கடம் வந்தது. தர்ம சங்கடம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ரெண்டு தர்மங்களுக்கு நடுவில் சங்கடமா மாட்டிக்கிறதா தர்ம சங்கடம். இதுவும் ஒரு தர்மம், அதுவும் தர்மம், ஒண்ணுதான் செய்ய முடியும், இன்னொன்னு செய்ய முடியாது. பாலனே பண்ணோம்னா அப்ப அதிதி வந்து நம்ம உபேட்சை பண்ணி சாப்பிட்டோம் ஆயிடும். இந்த அதிதிக்காக சேர்த்து இருந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ பாலனை போயிடும், பாலனை காலத்துல பாலனை பண்ண முடியாதுன்னு ஆயிடும். அப்போ ரெண்டு தர்மமும் செய்ய முடியாம போகும்போது வரும்போது தான் தர்ம சங்கடம் அப்படின்னு பெயர். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்றதுன்னு கேட்டான். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த மாதிரி சமயங்கள் சங்கடங்கள்லாம் வரும்போதோ தர்மசாஸ்திரத்துல சந்தேகங்கள்லாம் வரும்போது பெரியவாள் கிட்ட கேட்டு விடணும், அவன் என்ன சொன்னாலும் அது செய்யணும். பெரியவாள் கிட்ட கேட்டா அவன் அழகா ஒரு இது சொன்னான், ரொம்ப அழகான ஒரு வழி ஒன்று இருக்கு வேதத்துல, அதை எடுத்து காமிச்சா. அப்போ ஞாதிதன்னேவா சிதன்னேவான சிதம்னு ஒரு வாக்கியம் இருக்கு. தீர்த்தத்தை சாப்பிடணும், சாப்பிட்டா அது சாப்பிட்டதுக்கும் சமானம், சாப்பிடாததுக்கும் சமானம் அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் ஒரு கையில தீர்த்தத்தை எடுத்துட்டு அதுக்கு ஜலபாலனான்னு பெயர், ஜலபாலன மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை சாட்டா பாலனை பண்ண கணக்கும் ஆயிடும். அவருக்காக காத்துருக்கும், அவர் இன்னும் வரலையோ இல்லையோ, அதனால ஆகாரம் அவரோட சேர்ந்து தானே பண்ண போறோம், அதனால அவருக்காக காத்துருந்துதான் ஆகும் அப்படின்னு வேதத்திலே அழகா இதுக்குமே ஒரு வழி இருக்கும். சாஸ்திரத்துல நம்ம சங்கடம்னா அதுக்கு ஒரு வழி இல்லாம இருக்காது, எதுவும் ஆனாலும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கும். அதனால கையில தீர்த்தத்தை எடுத்துக்கோப்பா, நீ மந்திரத்தை சொல்லி சாப்பிட்டு பாலனை பண்ண கணக்காயிடும் அப்படின்னு சொன்ன. இன்னைக்கும் ஜலபாரணம் பண்றவா இருக்கா சில பேர், சில சங்கடங்கள் சில ஆபத்துகள்லாம் வரும்போது துவாதசி இன்னைக்கு ஜலபாரணை பண்ணிடுவா. காஞ்சிபுரத்துல கருட சேவை புறப்பாடு பாரணம் இன்னைக்குதான் வரும் முக்காவாசி, அது நிசுவ ஜெயந்தி பாரணம் இதான் வரும். அப்போ பெருமாள் சேவை வரத்துக்கு நாளி ஆகும், இது வரைக்கும் பாரணம் பண்ணாமே இருக்க முடியாது. சரி, முன்னாடியே பண்ணலாம்னா கருட சேவையை விட்டுட்டு பாராயணத்தெல்லாம் விட்டுட்டு பண்ணணும்னு ஒரு கஷ்டம். ரெண்டாவது, பெருமாள் வந்தப்புறம் தான் சாப்பிடுவா அப்படி ஒரு வழக்கம் உண்டு. பெருமாள் புறப்பாடு ஆயாச்சுன்னா திரும்பி வந்தப்புறம் தான் ஆகாரம் பண்ணுவா. அவர் தேர் போய் பெருமாள் போயிட்டாருன்னா தேர் வரலன்னா உபவாசம் இருப்பா, தேர் வரத்துக்குலாம் நாளியாகும். இந்த பெருமாள் வரலை பெருமாள் வரல அப்படின்னு சொல்லிட்டு கோழியான சுவாமி எல்லாம் வந்து தேர் வரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சுன்னா ரெண்டு நாள் மூணு நாளுமே உபவாசம் போறான். தேர் மெதுவாக வந்ததுன்னா பெருமாள் திரும்பி வந்தப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு வரதான் உண்டு. ஆக இவன் என்னோட பாலனையும் பண்ண முடியும், இப்போ தான் தர்மசங்கடம், பாலனையும் பண்ண முடியாது, பாலனை பண்ணாமே இருக்க முடியாது, என்ன பாலனை ஆச்சு காலம் விட்டு போச்சுன்னா. அப்போ அந்த மாதிரி சமயத்துல தான் இந்த ஜலபாலனைங்கிறது கை கொடுக்கும். சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கேன், ஜலத்தை கொஞ்சம் எடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி, ஜலபாலன மந்திரம் இருக்கு, இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை பானம் பண்ணிடும், ஆனால் பாலனை பண்ண கணக்காயிடும் அப்படின்னு இருக்கு. இதை சொல்லி கொடுத்தா அம்பரீஷனுக்கு ரொம்ப சந்தோஷம், சனி சொல்லி ஜலபாலனை பண்ணிட்டான், பாலனை முடிச்சுட்டான் அப்படின்னு. ஆனா இதை வச்சுருந்தே அவருக்கு கோபம் வந்துருச்சு, இதனால உத்தமமான காரியம் ஒண்ணு பண்ணிருக்கான், அவருக்காக காத்துன்னு தானே பண்ணிருக்கான். ஆனா இதுவே ஒரு கோபம் வந்து அவர் இவன் மேல அந்த கிருத்தியில ஒரு பிசாசு ஒண்ணு ஏவி விட அம்பரீஷன் கிட்ட பெருமாள் சுதர்சனத்தை கொடுத்து வச்சிருக்காரு. ரொம்ப பரவ பக்தரானபடினால இவன் தேசத்தை இவன் காப்பாத்துறது கிடையாது, இவன் எப்பவும் கோயிலே கட்டின்னு இருக்கான், பெருமாள் கிட்டே போயிட்டு இருக்கான். ஹரோ ஹரேகே மந்திர மாத்தியநாதிஷு அப்படின்னு ஒரு பாகவதத்துல கோயில பெருக்குவானான். இவன் யார்? சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியா, தேசத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்கிறவன் கோயிலுக்கு போய் அவனே வந்து கோயிலை சுத்தம் பண்ணி பெருக்கி எல்லாம் பண்ணுவானான். பகவானுடைய கதைகள் தான் பேசுவானான். இப்படிலாம் ஒரு ராஜா இருந்தான்னா அந்த ராஜ்யத்தை யார் கவனிக்கிறது? அதுக்காக பெருமாள் என்ன பண்ணுற, தன் சுதர்சனத்தை கொடுத்துருக்க. இவனுடைய ராஜ்யத்துல அந்த சுதர்சனம் தான் எல்லாரையும் காப்பாத்துறது. எதிரிகள்ல கிட்ட கூட வர முடியாது, புசிக்கிடும் அது. இவனும் அந்த சுதர்சனத்தை பத்திரம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கான். அவனுடைய திருவாராதனத்துல வச்சிருக்கான் சுதர்சனத்தை. யாருக்கும் தெரியாது அது சுதர்சனம் இருக்குன்னு. நாலு பேர்த்த சொல்லிட்டு போல, எங்கிட்டதான் சுதர்சனம் இருக்கு அப்படின்னா இல்ல, யார்ட்டையும் சொல்ல போவான், எங்காத்துல இருக்கு அப்படின்லாம் சொல்லாம உள்ளுக்குள்ள வச்சு அவன் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் துர்வாசருக்கு தெரியுமோ தெரியாதோ, அவர் வந்து கிருத்தியை விட இவன் சரி ஏதோ நம்ம அபசாரப்பட்டோம் போல இருக்கு, அதனால கிருத்தியை விட அதை நம்ம பொசிக்கிடும் அப்படின்னு கை கூப்பிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஒரு ஒரு அடி கூட மாறவே இல்லையா, ஓடவே இல்லையா, அவர்கிட்ட கீழ் விழுந்து பிரார்த்திக்கவும் இல்லை, ஒண்ணும் பண்ணல, அப்படியே கை கூப்பிட்டு இருக்கான். நான் பொசிக்கினா பொசிக்கிட்டே தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தண்டனை என்னவானோ அதை அனுபவிக்கணும். அதை நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவர் சொல்றார் அப்படின்னா தண்டனை அனுபவிக்கணும் தான். ஆனா அந்த கிருத்தி அந்த சுதர்சனம் வந்து அதை பொசிக்கெடுத்து, அந்த கிருத்தியை பொசிக்கெடுத்து புசிக்கிட்டு சுதர்சனம் நின்றுதான் அதை பார்த்து துர்வாசர் புரிஞ்சுட்டார். அடுத்து இது நம்ம கிட்டதான் வரும் அப்படின்னு தெரியும். உடனே ஓட ஆரம்பிச்ச, ஓடி வேகமா ஓட கிருத்தியும் சுதர்சனமும் அவரை துரத்துறது. இப்படி மூணு லோகமும் ஓடி சத்திய லோகத்துல போய் பிரம்மா கிட்ட போய் என்னை காப்பாத்தும் அப்படின்னா சுதர்சன கிட்டே காப்பாற்றத்தை என்னால முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர். அடுத்து கைலாச லோகத்துக்கு போய் பிரார்த்திச்ச, அவரும் என்னால முடியாது அப்படின்னு விட்டார். அடுத்து ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போய் தட்சிணபதியான பகவான் கிட்ட போய் பிரார்த்திச்ச, என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளும் முடியாதுன்னுட்டேன், காப்பாற்ற முடியாதுன்னுட்டேன். ஏன்னு கேட்டார், உங்க சுதர்சனம் தானே, நீர் தானே ஏவி விட்டுருக்கேரு, நீரே சுதர்சனத்தை ஏவி விட்டு நீரே காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப விராமன் சொன்னார் என்னுடைய சுதர்சனம் இல்லை இது, இது அம்பரீஷனுடைய சுதர்சனம். அவன்கிட்ட அம்பரீஷன் தானே, அவர்கிட்டதான் அபச்சாரப்பட்டிருக்கேன், அவர்கிட்ட அபச்சாரப்பட்டாலும் அதெல்லாம் போகணும். நீ அகம் பக்தபராதீனஹா அஸ்வதந்திரைவத்வஜ, நியாயம் கேட்கிற பெருமாள் துர்வாசர் கிட்ட, உம்மால நினைச்சா முடியாதான்னு கேட்கிற துர்வாசர். நீ நினைச்சா இது வேணா செய்யலாமே, நீ நினைச்சா அம்பரீஷனுக்கும் மேல ஏதாவது செய்யலாமே அப்படின்னா, நான் செய்ய மாட்டேனேன்னு பெருமாள். அகம் பக்த பராதீனா, நான் அவனுக்கு வசப்பட்டவன், பக்தர்களுக்கு வசப்பட்டவன். அஸ்வதந்திர இவத்வஜ, நான் அஸ்வதந்திர, நான் லோகம் முழுக்க ஆளக்கூடியவனா இருந்தா கூட பக்தர்கள் தான் என்ன ஆண்டுன்னு இருக்கான். உண்மையில அவ சொன்னதை நான் செய்யாம எப்படி இருக்க முடியும், அவளுக்கு ஒரு நல்லது செய்யாம நான் எப்படி இருக்க முடியும். அவ எல்லாத்தையும் எல்லா சௌக்கியங்களையும் விட்டுட்டு பகவானே கத்தின்னு இருக்கிறவா ஒருத்தன் இருக்கான்னு வச்சுப்பான். அப்ப அவனுக்கு என்ன தேவையோ அதுதான் நான் பார்க்கணும். அவன் சக்கரவர்த்தியா இருக்கிறான், எதை பத்தியும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு யானே கத்தின்னு இருக்கான். அப்ப அவனுக்கு ஏதாவதுன்னா நான் பார்க்கணும். அது வசி குருவந்தி மாம் பக்தியா, என்ன வசப்படுத்தி வச்சிருக்கான் அவன் அம்பரீஷன், பக்தினால வசப்படுத்தி வச்சிருக்கான். அந்த பக்திக்கு நான் கட்டுப்பட்டவன், அதனால எங்கிட்ட வராதையும் பிரயோஜனமே கிடையாது, நான் மன்னிக்க முடியாது, சீமன் நாராயணன் மன்னிக்க மாட்டார், அதனால போங்க எங்கேயா போங்கன்ட்டார். அம்பரீஷன் கிட்டே போக வேண்டியதான், திருப்பி அம்பரீஷன் கிட்ட வந்து அபராத க்ஷாபனம் பண்ணிட்டாராம். அதனால பாகவதால் கிட்ட அபசாரப்பட்டால் பாகவதால் கிட்ட தான் மன்னிப்பு கேட்டுக்கணுமே தவிர பகவான் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னுட்டார். பாகவதால் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவ பொறுத்தான்னா பகவானும் பொறுத்துவார், அப்புறம் தனியா பகவான் கிட்ட போக வேண்டாம், ஆனால் பாகவதால் வழியா பகவான் கிட்ட போகணும் அப்படிங்கிற ரகசிய ஸ்பஷ்ட பக்த அபச்சாராதி பரிகாரவித்து. இதுதான் ஒரு சூக்ஷம், இதுதான் அதுக்கு நேர்மையான ஒரு பரிகாரம் அப்படின்னா. அப்புறம் ரகசியமா அபச்சாரப்பட்டான்னா என்ன பண்றதுன்னா, ரகசியம்னா அவருக்கே தெரியாது, இவன் அந்த பாகவதர் ஒருத்தர் இருக்கார், அந்த பாகவதருக்கு நேர் எதிராக ஒரு காரியம் செஞ்சிருக்கான் வெளியில, அது அவருக்கு தெரியாது, இவன் பண்ணாங்கிறது தெரியாது அவருக்கு, இவன் அப்படி பண்ண மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கார் அவர், ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்க. ஆனா இவன் அவருக்கு நேர் எதிராக ஒரு காரியத்தை பண்ணிட்டான் வச்சுக்கோங்க, அது பெரிய பாகவதர், பாகவதருக்கு பண்ண துரோகம் எதுவானாலும் அது அபச்சாரம் ஆயிடும். இது பெரிய அபச்சாரம், பாகவத அபச்சாரம் சொல்லிட்டு வரலையோ அபச்சாரங்கள்ல, அசை பகவத அபச்சார பாகவத அபச்சாரம் நாலாவதா போட்டிருக்காரு. இல்ல பகவத அபச்சாரத்தை காட்டிலும் மோசமானது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இதுக்கு வேணா பகவான் கிட்ட போய் பிரார்த்திச்சுக்கலாம், அதான் தெரியாம அவர்கிட்ட அபச்சாரப்பட்டிருந்தேன். இதுக்கு பாகவத கிட்டே போன அவசியம் இல்லைன்னா அவருக்கு தெரியாது இல்லையோ, அவருக்கு தெரியாத விஷயத்த அவர்கிட்டயே தெரியும், அவங்ககிட்ட அபச்சாரப்பட்டிருக்கேன், அவர்கிட்டயே போய் விளக்கின்னு இருக்கிறத காட்டிலும் பகவான் கிட்ட போய் நான் தெரியாம அந்த பாகவதர்கிட்ட அபச்சாரப்பட்டிருக்கேன், என்னை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கணுமா. சர்வ சாட்சியால் பகவான் இருக்கிறபடினால ரகசியமா பண்ணாலும் ஸ்பஷ்டமா பண்ணாலும் இது பண்ணாலும் அவனுக்கு தெரியும் ஐயோ சதுர்தச விதத்தாபி சாட்சி வர்க்கத்தை சாட்சினேங்கிற தேசிக லோகத்துல 14 சாட்சி இருக்குன்றிருக்கா ஸ்மிருதி இல்லை. நாம் எந்த காரியம் பண்ணாலும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பூமி வாயு இதெல்லாம் பஞ்சபூதங்களும் சாட்சி, சூரிய சந்திரர்கள்லாம் சாட்சி, நட்சத்திரங்கள்லாம் சாட்சி நமக்கு இல்லையா. அதுக்கு தெரியாம நம்ம எதுவும் பண்ண முடியாது. இத்தனை சாட்சி இருக்குன்னா 14 சாட்சி சொன்னார், 14 சாட்சிக்கும் மேல ஒரு சாட்சி ஒருத்தர் 14 ஒழுங்கா சாட்சியா இருக்காங்கிற பாக்கத்துக்கு ஒரு சாட்சி ஒருத்தர் இருக்க அதுதான் பகவான். அதான் சதுர்தச விதத்தாபி சாட்சி வர்க்கத்து சாட்சினேங்கிற. அதனால பகவான் அவனுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனா நீ ரகசியமா பண்ணாலும் ஸ்பஷ்டமா பண்ணாலும் பகவானுக்கு தெரியும். அதனால பகவான் கிட்ட போய் அபராதக்ஷாபனம் பண்ணிட்டு இது உச்சிதம். அதனால பாகவத அபசாரத்தை ரெண்டா பிரிச்சு ரகசிய அபசாரம் அப்படின்னும் ஸ்பஷ்ட அபசாரம் அப்படின்னும் ரெண்டா பிரிச்சர். ரகசிய அபசாரம் பாகவதாருக்கு தெரியாமல் பாகவதாக்கிட்ட அபசாரப்பட்டா பகவான் கிட்ட போய் அபராதக்ஷாபனம் பிரார்த்திக்கணும். இல்ல அவருக்கு தெரிஞ்சுட்டு சில சமயம் சொன்னா அவருக்கு தெரிஞ்சுட்டு அபசாரப்பட்டா அவர்கிட்ட தான் போய் பிரார்த்திக்கணும், பகவான் கிட்ட பிரார்த்திக்க கூடாது. பாகவத தூஷணங்கிறது ரொம்ப மோசமானது. அவரை பத்தி தூஷணமா யாராவது ஒருத்தர்கிட்ட போய் இன்னொருத்தட்ட போய் சொல்றது அது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ரொம்ப அவர்கிட்ட போய் அவரை பத்தி தூஷணம் சொன்னா அதெல்லாமே ஒரு பெரிய அபச்சாரம். அபச்சாரம் அப்படின்னா அவர் அடிக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் கோபிச்சுக்கிறது மாத்திரம் இல்லை. வெளியில போய் தூஷணம் பண்ணக்கூடாது, அப்படி தூஷணம் பண்றவாளோட இருக்கக்கூடாது. யாராவது தூஷணம் பண்ணா அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் அப்படின்னா இருக்கு. மொத்தமே நம்ம அதை அனுமோதனம் பண்ணிட்டு கூடாது. அவ பண்றதை கேட்டு அவ சொல்றதை கேட்டுட்டு அப்படியே இருக்கிறதும் அதெல்லாமும் கூட பாகவத அபச்சாரமா போயிடுமா. அதனால அந்த இடத்துல அந்த இடத்துலயே நிக்கவே கூடாது. எந்த இடத்துல ஈஸ்வரன் நிந்தை இருக்கோ, எந்த இடத்துல வைஷ்ணவ நிந்தை இருக்கோ, அந்த இடத்துல நம்ம நிக்க கூடாது. நின்றா நமக்கு ரொம்ப பெரிய அபசாரம் ஆயிடும், நமக்கு வந்து பாபம் வந்து சேரும். அதனால ஒரு இடத்துல திருவேந்திபுரத்துல நாவல் பாக்கம் சுவாமி எழுதியிருந்தார். திருவேந்திபுரத்துல ஒரு சமயம் கோயிலுக்கு பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு போனார். ராத்திரி ஆயிடுச்சு, பெருமாள் சேவிக்கணும்னா சாத்து மணிலாம் 6 மணிக்கு ஆயிடும், 10 மணி 11 மணி ஆகும். இவர் சேவிக்க போனவர் திரும்பி வந்துட்டார், போயிட்டு கடைசி வரைக்கும் சேவிக்கிற திரும்பி வந்துட்டார். ஏன் திரும்பி வந்தேன்னு கேட்டாரா அவருடைய குரு. கோயிலுக்கு பெருமாள் கோஷ்டிக்கு போறேன்னு போனே சாத்தமதிக்கு ஏன் திரும்பி வந்த அப்படின்னா, இல்ல அங்க வந்து பாகவத அவசார படும்படி சில பேர் பேசின்னு இருந்தால் வேதத்தை தூஷும்படியாக ஒரு வார்த்தைகள்லாம் இருந்தது, அதனால அங்க நிக்க முடியல நான் வந்துட்டேன் அப்படின்னார். அப்ப அந்த குரு சொன்னாரா நீ பண்ணதுதான் சரியான விஷயம் அப்படின்னாரா. ஏன்னா பெருமாளை சேவிக்கிறது போற மொழியோ பெருமாளை தான் சேவிக்க போறேன், என்ன சொன்னா என்ன நான் வந்து பெருமாள் சேவிப்போம் அப்படின்னு நிக்க கூடாது. பெருமாள் சன்னதியே இருந்தாலும் அது விட்டு வந்ததுதான் நல்லது, அந்த மாதிரி இடத்துல நிக்க கூடாது. அதனால நான் சொல்லிட்டு இருக்கா நான் மட்டும் பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சேவை தான் முக்கியம்னு இருக்கக்கூடாது. என்ன கேட்டா இது ரொம்ப மோசமானது. பெருமாள் சேவை மாத்திரம் இருந்து பெருமாள் சேவை சேவிச்சுக்கணும்னு தப்பு கிடையாது, ஆனா இந்த அபசாரங்கள் கலக்க கூடாது. அதனால நீ வந்ததை நீ பண்ணது ரொம்ப உத்தமமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சீவாஷியத்தினுடைய வியாக்கியானத்தில் சுதப்பிரகாசிகள்னு ஒரு வரி இருக்கு, அதை எடுத்து காமிச்சாராம். பூர்வபக்ஷதையா உபன்யாசித்தே சுபி வேதா பிரமாணம், பகவான் நிந்தையோ இல்ல வேதம் பிரமாணம் இல்ல வேத நிந்தையோ இதெல்லாம் பூர்வபக்ஷமாக வேற யாரோ ஒருத்தர் சொல்றான், நான் சொல்லல, வேற அந்த மதத்தை சேர்ந்த பௌத்த மதத்தை சேர்ந்தவன் சொல்றான், சார்வாக மதத்தை சேர்ந்தவன் சொல்றான், சாங்கிய மதத்தை சேர்ந்தவன் சொல்றான் அப்படின்னு சொல்ல கேட்டா கூட துவேஷம் வருமா மனசுல, அவன் அப்படி சொல்றானே சொல்லிட்டு. பூர்வபக்ஷம் சொன்னா பின்னாடி அவன் சொல்றது தப்புன்னு சொல்ல போற, ஆனாலும் அது மனசுக்கு பொறுக்காம இருக்குமா. அதுதான் உண்மையான லட்சணம்ங்கிற, உண்மையான பாகவதனுடைய லட்சணம், உண்மையான வைஷ்ணவனுடைய லட்சணம். ஆனா நீ பண்ணது சரி அப்படின்னா அந்த ரீதியில கூடிய வரைக்கும் பாகவத அபசாரத்தை தவிர்க்கணும் அப்படிங்கறத ரகசியத்திரிய சாரங்கள்லாம் பல இடத்துல தேசியம் சாதிச்சிருக்க இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்ற. ரகசிய ஸ்பஷ்ட பக்த அபசாராதி பரிகாரவித்து, அதே மாதிரிதான் இன்னொரு விஷயம் கூட, லோகத்துல எல்லாரும் தெரியும்படி அபசாரப்பட்டோம்னா அப்போ எல்லாரும் தெரியும்படி பிராய்ச்சித்தம் பண்ணணும், அதான் நல்லது. இப்போ அபசாரப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா உலகத்தார் அறியும்படியாக அபசாரம் வந்துருத்தனா, அப்போ உலகத்தார் அறியும்படியாக பிராய்ச்சித்தம் பண்றது தான் நியாயமா இருக்கும். இதை மாத்திரம் நான் ரகசியமா வாத்துக்குள்ள உட்காந்து பண்ணிடுறேன் அப்படின்னு அது ஒரு நியாயமா இருக்காது அப்படிங்கிறார். இல்லை யாருக்கும் தெரியாமல் அபசாரப்பட்டுன்னு இருந்தாருன்னா அப்போ யாருக்கும் தெரியாமல் பரிகாரம் பண்றது தான் நல்லது, அதை லோகத்துக்கு தெரியும்படி பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கும் தெரியாது இவன் அபசாரப்பட்டது, ஒரு தப்புன்னே இருக்கட்டும் ஒரு பாபமே இருக்கட்டும் அபசாரம் இருக்கட்டும், பொதுவா ஏதாவது பாபம் இருந்தாலும் கூட அதுக்கே இப்படிதான், லோகம் தெரியும்படியே ஒரு பாபத்தை பண்ணிட்டோம்னா அதுக்கு பிராயசித்தம் லோகம் தெரியும்படியே தான் பண்ணணும். இதுக்குதான் லோக சங்கிரகம் அப்படின்னு தான் பெயர். ஏன்னா பாபம் மாத்திரம் பண்ணிட்டா பிராயச்சித்தம் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. அதனால எல்லாரையும் கூட்டு வச்சுதான் பிராயச்சித்தம் பண்ணணும். நான் இந்த மாதிரி பிராயச்சித்தம் பண்ண போறேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணணும். இல்ல லோகத்துல யாருக்கும் தெரியாமல் பாபம் பண்ணிட்டோம்னா அப்புறம் யாருக்கும் தெரியாமல் தான் பிராயச்சித்தம் பண்றது நல்லது. அப்ப போய் நான் பாபம் பண்ணிட்டு எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதனால இதெல்லாம் ஒரு சூக்ஷ்மமான விஷயங்கள். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றேன். அடுத்தது இது இனியும் சொல்றதான், பக்த அபச்சாராதீன ஆலிபுரம் இருக்கு இந்த திருநாமத்துல. பக்த அபச்சாரத்துக்கு மாத்திரம் இல்லை, இதே போல மட்டும் பல விஷயங்களுக்கெல்லாம் கூட ரகசியம் ஸ்பஷ்டம்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். பாபம் பண்ணா ரகசிய பாவம், ஸ்பஷ்ட பாவம். எல்லாருக்கும் தெரியும்படி பண்ண பாவம், தெரியாதபடி பண்ண பாவம். தெரியும்படி பாபம் பண்ணிட்டோம்னா தெரியும்படி அதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. இல்லாட்டா பாபம் பண்ணது மாத்திரம் தான் தெரியும், பரிகாரம் பண்ணது தெரியாது. அப்ப லோகத்துல எல்லாரும் பரிகாரம் பண்ணல நினைச்சிட்டு இருப்பா, அப்புறம் அவனும் பரிகாரம் பண்ணா போடுவான், அவரே பண்ணல நான் எதுக்கு வரணும் அப்படின்வான். அதனால லோகத்தை தப்பா வழி நடத்தக்கூடாது, லோகத்துக்கு தப்பு வழி காண்பிக்க கூடாதுன்னார். அடுத்த திருநாமம் 510வது திருநாமம், வர்த்தமான பவிஷ்யத் காம்ய க்ஷமார்த்தன யுக்தி விது. நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய காமிய கர்மங்களையும் இனி வருங்காலத்துல இருக்கக்கூடிய கர்ம கர்மங்களையும் க்ஷமிக்கும்படி பிரார்த்திப்பதில் யுக்தியை அறிந்தவர் அர்த்தம். சின்ன வரியா இருக்கு, ஆனா நிறைய அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது அபச்சாரங்களை எல்லாம் பிரார்த்திக்க சொல்லிட்டு, அபச்சாரான் அனந்த அபச்சாரான் ஆரத்தகாரியான் அனாரத்தகாரியான் கிருத்தான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் க்ஷமஸ்வன் பிரார்த்திச்ச. அதுக்கு அடுத்த சூழ்நிலை ஒண்ணு, அனாதிகால பிரவருத்தம் விபரீத ஜானம் ஆத்ம விஷயம் கிருஷ்ண ஜெகத் விஷயஞ்ச விபரீத விருத்தஞ்ச அசேஷ விஷயம் அத்யாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமானஞ்ச சர்வம் க்ஷமஸ்வ அப்படிங்கிற. என்னுடைய நடத்தை எல்லாம் தப்பா இருந்தா க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அனாதி காலமா என்னுடைய ஞானம் தப்பா இருந்திருக்கு, விபரீத ஞானம், விபரீத ஞானம் நிறைய இருந்திருக்கு, அதெல்லாம் மன்னிச்சுக்கணும். அதே மாதிரி ஆத்மா பத்தின விபரீத ஜாமோ இல்ல வெளி விஷயத்தை பத்தி விபரீத ஜாமோ எல்லாத்தையும் மன்னிச்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, விபரீத விருத்தம் விபரீதமா விஜாத சாஸ்திர கதி விபரீத விருத்தா விருத்தராதி பரிச்சிதாம் பதவியும் பஜாமியும் சொன்ன மாதிரி விபரீத விருத்தி ஏதோதோ விபரீதமா செஞ்சுட்டு இருந்தது அதெல்லாமும் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு. விபரீத விருத்தஞ்ச அசேஷ விஷயம் அத்தியாபி வர்த்தமானம், அது மாத்திரம் இது வரைக்கும் செஞ்சது மாத்திரம் இல்ல, அத்தியாபி வர்த்தமானம் இனி நான் விபரீதம் என்னென்ன நடந்துட்டு இருக்கேனோ அதெல்லாம் க்ஷமிச்சுக்கணும். வர்த்திஷ்யமானஞ்ச இனிமே என்னென்ன நான் விபரீதமா நடக்க போறேனோ அதையும் க்ஷமிச்சுக்கணும். அத்தியாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமானஞ்ச சர்வம் க்ஷமஸ்வ எல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கணும் பிரார்த்திக்கிற. இப்போ இதுக்கு அர்த்தம் சுவாமி தேசியம் சொல்ற அர்த்தம் பார்க்க போறோம். இது வந்து போன தடமே போன சூழ்நிலைக்கு இல்லையே எல்லா அபச்சாரங்களையும் எல்லாம் பொறுத்துக்கணும் பிரார்த்திச்சிருந்து சார். இப்ப மறுபடியும் இதுல புதுசா என்ன விஷயம் சொல்றார், இதுவும் என்னுடைய நடத்தை எல்லாம் என்னுடைய செயல்களை எல்லாம் அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு. இவன் விபரீதமா ஏதாவது செஞ்சான்னா அது அபச்சாரத்துல சேர்ந்தது தானே, இந்த அபச்சாரத்தை எல்லாம் க்ஷமிச்சுக்கோன்னு போனதுமே பிரார்த்திச்சா சொல்லியோ. விபரீதம் இவன் ஏதாவது ஒன்று செய்யறான்னு வச்சுப்போம், விபரீத அனுஷ்டானம் ஏதாவது பண்றான்னு வச்சுப்போம், அது பகவத் அபச்சாரத்துல சேரும். அது அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம் முதலான அபச்சாரத்துல தான் சேரும். அபச்சாரத்துல சேர்ந்ததை எல்லாம் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு முன்னாடி பிரார்த்திச்சாச்சு. இப்ப மறுபடியும் என்னுடைய விபரீதமான நடத்தைகளை எல்லாம் க்ஷமிச்சுக்கணும் மறுபடியும் சொல்றாரு, இதுக்கு என்ன அர்த்தம்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு ரொம்ப அழகா ஒரு அர்த்தம் சொல்ற, முதல்ல அபச்சாரம் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னு கேட்டா பாபம், அதாவது சாஸ்திரத்துல சொல்லுகிறதுக்கு நேர் எதிராக நாம செய்யறது. இப்ப விபரீத விருத்தி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, இது அபச்சாரத்தை சொல்லல, காமிய கர்மாவை சொல்றது. காமகர்மானா ஒரு பலனுக்கு ஆசைப்பட்டு ஒரு பைசாவுக்கோ இல்ல ஒரு புகழுக்கோ இல்ல ஒரு ஸ்தானத்துக்கோ இல்ல ஒரு போகத்துக்கோ இதுக்கோ ஆசைப்பட்டு நாம சில கர்மங்கள்லாம் செய்யறோம் இல்லையோ, இதெல்லாம் தான் விபரீத விருத்தம். ஏன் அப்படின்னா, இப்ப சரணாகதி பண்ணவனா இருக்கிறவன் பகவான் கிட்ட சரணாகதி பண்றவன் பகவானுடைய திருவடியை தவிர வேற எதுவும் ஆசைப்பட முடியாது. அப்படி இருக்கச்சேன் இவன் வந்து அல்ப பலன்களை எல்லாம் ஆசைப்பட்டு எனக்கு நல்ல ஸ்தானம் வரணும் அப்படின்னோ, இல்ல நல்ல பைசா வரணும் அப்படின்னோ, நல்ல புகழ் வரணும் அப்படின்னோ, இல்ல அவன காட்டில் நான் வசதியா இருக்கணும் அப்படின்னும் இந்த மாதிரியான சில அல்பமான பணங்களை எல்லாம் ஆசைப்பட்டு இதுக்காக வேதத்துல சொல்லி இருக்கிற சில காரியங்கள்லாம் செய்யுதான்னு வச்சுப்போம். இது இவனுக்கு விபரீத விருத்தமாகும். ஏன்னா இவன் சொருபத்துக்கு இல்லை, அது இவன் சொருபம் பகவான தானே பிரார்த்திக்கணும். இவன் தான் சரணாதி பண்ணிட்டானே, சரணாதி பண்ணான ஆத்மாவே பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டானே, அப்புறம் இவன் இதை ஆசைப்படவே கூடாது. அப்படின்னா ஆசைப்பட்டு ஒரு யாகம் பண்றான்னு வச்சுப்போம், இல்ல ஆசைப்பட்டு ஒரு ஹோமம் பண்றான்னு வச்சுப்போம். அதனால இதுக்கெல்லாம் காமியம் அப்படின்னு பெயர். கர்மங்கள் பிரிச்சிருக்க, நித்திய கர்மா, காமிய கர்மா, நைவேத்திக கர்மா, நிஷித்த கர்மா, நாலு இருக்கு. நித்திய கர்மா அப்படின்னா விடாமல் கட்டாயம் பண்ணியாக வேண்டிய கர்மங்கள் சந்தியா வந்த முதலானது நித்திய கர்மா. நைமித்திக கர்மா அப்படின்னா ஏதாவது நிமித்தம் செய்ய வேண்டியதான நிமித்தம் வந்தா அப்ப செய்யறதுக்கு நைமித்திக கர்மா அப்படின்னு. கிரகணம் வந்தா தர்ப்பணம் பண்றது, அது மாதிரி அது நைமித்திகம். கிரகணம் வந்ததுன்னா உடனே நம்ம அதை பண்ண போறோம், பாபம் வந்தா பிராயச்சித்தம் பண்ண போறோம். ஏன்னா ஒரு நிமித்தம் வந்தா ஒரு காரியம் செய்ய போறோம், இது வந்து நைமித்திகம் பெயர். காமிய கர்மா அப்படின்னா ஒரு பலன்ல ஆசைப்பட்டு இந்த பலன் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்றது. சொர்க்கம் வேணும் அப்படின்னா, சுகம் வேணும் அப்படின்னும், எதுக்கேனாலும் காரியங்கள்ல நல்ல தூக்கம் வேணும்னா கூட அது கூட எல்லாம் இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு பண்றது காமிய கர்மான்றது. நிஷித்த கர்மா அப்படின்னா வேதத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எதை சொல்லிடுவோம், அது நிஷித்த கர்மா. இதுல நிஷித்த கர்மாவை பண்றதுக்கு அபச்சாரம் அப்படின்னு. காமிய கர்மாவை பண்றது கொஞ்சம் இது அபச்சாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா சரணாகிதி பண்ணவன் காமிய கர்மாவை பண்ணக்கூடாது, பண்ணா இது மோட்சத்துக்கு நேர் எது. காமிய கர்மா பண்ணா ஒரு சொர்க்கத்துக்காக ஒரு காரியத்தை பண்ண வச்சுக்கோம், சொர்க்கலோகம் கிடைக்கணும்னா, அப்புறம் சொர்க்கலோகம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்குமா? சொர்க்கலோகம் தானே கிடைக்கும், சொர்க்கலோகங்கிறது மோட்சத்துக்கு நேர் எது. சம்சாரத்துக்குள்ள பூலோகம் இப்படி சம்சாரத்துல இருக்கும், அது மாதிரி சொர்க்கலோகம் இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இந்த சம்சாரத்துக்குள்ள இருக்கு அப்படின்னால, சத்தியலோகம் வரைக்கும் பிரம்மாவுடைய சத்தியலோகம் வரைக்கும் எல்லா சம்சாரத்துக்குள்ளதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவன் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவன் இந்த மாதிரி அல்ப பலன்களையெல்லாம் ஆசைப்பட்டு இந்த கேட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ இவனுக்கு நேர் விபரீதமாக, இவருடைய பலனுக்கு விபரீதமாக, சரணாகிதி பண்ணவனுக்கு இது விபரீதமாகும். அதனால விபரீத விருத்தம் அப்படிங்கிறது என்ன கேட்டா, காமிய கர்மாவை தான் விபரீத செயல் அப்படிங்கிற, இது அபச்சாரம் சொல்ல முடியாது, இதை விபரீத விருத்தம் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டானா, மோட்சத்துக்கு தடையா இருக்கு இது. வேதத்துல என்ன சொல்றதுன்னா, இதை பாப்போன்னே சொல்லிடுவேன். வேதத்துல உபநிஷத்துகள்ல உபநிஷத்து முழுக்க எடுத்து பார்த்தோம்னா புண்ணியம் பாபம் இது ரெண்டுத்துக்கு சேர்த்து பாபம் தான் பேர். உபநிஷத்துல ரெண்டுத்துக்குமே பாபம் அப்படின்னு, ஏன்னா பிரம்மத்தை பத்தி சொல்றபடினால பிரம்மத்தை அடையத்துக்கு இது ரெண்டுமே நேர் எதிராக தான். புண்ணியம்னா என்னன்னு கேட்டானா, அது பகவானுடைய அனுகிரகத்தினால சுகத்தை அனுபவிச்சு நீங்க இருக்கலாம். பாபம் அப்படின்னா துக்கத்தை அனுபவிச்சு நீங்க இருக்கலாம். அப்ப ரெண்டுமே இங்க இருக்கலாங்கிறது தான் முடியும். சுகத்தை அனுபவிச்சு நீங்க இருக்கலாமா, துக்கத்தை அனுபவிச்சு நீங்க இருக்கலாமானா, ஏதோ ஒரு சம்சாரத்துல இருக்க முடியும். மோட்சங்கிறது இங்கிருந்து விடுபட்டு மேல போகணும், பிரகிருதி மண்டலத்துக்கு விடுபட்டு பகவானுடைய திருவடிக்கு போகணும். அந்த பகவானுடைய திருவடி போறதுக்கு இது ரெண்டுமே தடைதான். புண்ணியகர்மாவும் தடையா தான் இருக்கும், பாபகர்மாவும் தடையாதான் இருக்கும். அதனால எதுவுமே பண்ணக்கூடாது, புண்ணியகர்மாவும் பண்ணக்கூடாது, பாபகர்மாவும் பண்ணக்கூடாது. அப்படிதான் வரும், அதுதான் உபநிஷத் சொல்றது. உபே சுகிருத்த துஷ்கிருத்தே தூணுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது முதல்ல புண்ணியத்தையும் பாபம் அப்படின்னே சொல்றது. புண்ணியகர்மாவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாமா, அது எப்படி புண்ணியகர்மாவும் பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்றவங்க? எத்தனையோ புண்ணியகர்மா இருக்கேன் நம்மளா பண்ணலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. புண்ணிய கர்மாவா புண்ணிய கர்மாவா பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதாவது எனக்கு இந்த புண்ணிய பணம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணக்கூடாது, இது பகவானுக்கு அப்படின்னு சமர்ப்பிச்சு பண்ணணும். இதனுடைய பலன் உட்பட கர்மமி எத்யத் சகலம் பரஸ்மையின் ஆராயணாயே சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்ற மாதிரி, இதுல வரக்கூடிய புண்ணியன் எனக்கு சேர்ந்தது இல்லை. இது என்ன கேட்டா, இந்த கர்மாவை பண்ணா பகவானுக்கு ஒரு பிரீதி வரும், அதுக்காக நான் இந்த கர்மாவை பண்றேன்னு தவிர, பகவானுடைய திருப்திக்காக நான் இது பண்றேன்னு தவிர, சாஸ்திரம் சொன்னதுக்காக நான் இதை பண்றேன்னு தவிர, எனக்கு இதனால ஒரு லாபத்தை எதிர்பார்த்து நான் பண்றது இல்லை அப்படின்னு வரும். அதனால புண்ணிய கர்மாவை புண்ணிய கர்மாவா பண்ணக்கூடாது. இல்லை என்ன கேட்டானா, அது பகவதர்ப்பணமா பண்ணணும், பண்ணனா அப்போ புண்ணியம் ஒட்டாது நமக்கு. பாபகர்மா என்ன கேட்டானா, அது பகவதர்ப்பணம் கூட பண்ணக்கூடாது, பாபகர்மாவும் பண்ணவே கூடாது, விசித்த கர்மாவும் பண்ணக்கூடாது அப்படின்னா. அதனால தேசிய நகரால் சொல்ற, கஷ்மைஸ்வதேத சுக சஞ்சரணோ சுகாய காராகிருகே கனக சங்கலையாப்பி பந்தாக அப்படிங்கிற, சுகமா சஞ்சரிக்கிறோம் வெளியில அப்படின்னு ஆசைப்படுறவனை பிடிச்சு வச்சு ஜெயில போட்டு வச்சானா, ஜெயில போட்டு வச்சு காராகிரகத்துல ஜெயில போட்டு வச்சு அவனுக்கு தங்க சங்கிலியால கட்டி வச்சானா, அவனை உனக்கு மனசு குடிக்க முடியும், நான் தங்க சங்கிலியா கட்டி வைக்கிறேன் அப்படின்னா, நீ ஜெயில இருக்கும்போது நீ தங்க சங்கிலி கட்டினா என்ன, இல்ல இரும்பு சங்கிலி கட்டினா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. அதனால சம்சாரத்துல இருக்கும்போது சுகத்தினாலே கஷ்டப்பட்டு சம்சாரத்துல இருந்தா என்ன, இல்ல துக்கத்தினாலே கஷ்டப்பட்டு சம்சாரத்துல இருந்தா என்ன, எனக்கு வேண்டி இந்த சம்சாரம் வேண்டாம், நான் சுக சஞ்சரணோத்துக்காய, நான் என்ன பண்ணணும் கேட்டா, நான் சுகமா வெளியில போகணும், சம்சாரத்துட்டு வெளியில போகணும்னு ஆசைப்படுறவன் நான். என்னை பிடிச்சி வச்சு சங்க சங்கிலியால கட்டி போட்டு எனக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து சாச்சுன்று அப்படின்னா எனக்கு அது ருசிக்காது அப்படிங்கிற, இல்ல இரும்பு சங்கிலியா கட்டி போட்டு ஆகாரம் இல்லாம பண்ணா வச்சுக்கோங்க, தங்க சங்கிலியா கட்டி போட்டு ஆகாரத்தை கொடுத்தா வச்சுக்கோங்க, கிளிக்கு எது பிடிக்கும் அப்படின்னா என்னை விட்டா கூறணும், கிளி இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம், எல்லாத்துக்கும் சுகமா பறக்கும், பறவைகள்லாம் பறக்கிறது சுகம் தானே அதுக்கு. அதை பற்றி உள்ள வச்சேன்னா அதுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அந்த மாதிரிதான் மனுஷன், நானும் அப்படிதாங்கிறார். அதனால என்னையும் பிடிச்சி இந்த மாதிரி கட்டி போட்டுடாத. கஸ்மை சுதேத யாருக்கு வேணும் இதுங்கிறார். கஸ்மை சுதேத சஞ்சரணோ சுகாயா காரா, இந்த சங்க சங்கிலி யாருக்கு வேணும் அப்படிங்கிற காரா அக்ரிகே கனகசிங்கலையா பிபந்தா, கனகசிங்கலையினாலே பந்தம் யாருக்கு வேணும், ஒன்னும் வேண்டாம் அப்படின்ற அந்த மாதிரி ரீதியில புண்ணியமும் பாபம் ஆகுறது, புண்ணியமும் மோட்சத்துக்கு எதிராகிறது. அதனால இந்த காமிய கர்மங்கள் இருக்கொள்ளியோ இதையும் வந்து சொரூபம் தெரிஞ்சவன் பண்ணக்கூடாது. நிஷித்த கர்மத்தை ஒரு நாளும் பண்ணக்கூடாது. சொரூபம் தெரிஞ்சவன் காமிய கர்மத்தை பண்ணக்கூடாது. வேற ஏதாவது கர்மம் வேதத்துல சொன்னதை பண்றதாம்னா பகவத் அர்ப்பண புத்தியினாலதான் அதை பண்ணணும். இதனால நமக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. அது உண்மையில அந்த பலன் வந்திருக்குன்னா அது மோட்சத்துக்கு எதிராயிடும் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணுமா. அதனால பெரும் அவன் என்ன பண்றாருன்னா எந்திரமானார் இந்த விஷயத்துல அப்படின்னு பண்ற காமிய கர்மத்தை கவிச்சுக்கணுங்கிறார். நான் இது வரைக்கும் என்ன காமிய கர்மம் பண்ணேனோ அதெல்லாம் பொறுத்துக்கணும், இப்ப என்ன பண்றேனோ அதை பொறுத்துக்கணும், இனிமே என்ன பண்ண போறேனோ அதையும் பொறுத்துக்கணும் அப்படின்னு இதெல்லாம் பிரார்த்திக்கிறார். இங்க விபரீத விருத்தஞ்ச அசேஷ விஷயம் அத்தியாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமானம் சர்வம் க்ஷமஸ்வ, எல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னா. அது ஒரு கேள்வி வரும், வாஸ்தவம் இதுக்கு முன்னாடி காமிய கர்மாவெல்லாம் என்னென்ன பண்ணியிருந்தானோ அதெல்லாம் க்ஷமிக்க சொல்லி பிரார்த்திக்கணும் அப்படின்னா சரி, ஆனா இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற காமிய கர்மாவை க்ஷமிச்சுக்கணும் பொறுத்துக்கணும்னு சொல்றது எப்படி பொருந்தும்? ஏன்னா இப்பதான் சரணாகிதி பண்ணிட்டான் இல்லையோ, சரணாகிதி பண்ணவன் காமிய கர்மா எதுவுமே பண்ண மாட்டான். சரணாகிதி பண்ணானா ஆத்மாவை வரைக்கும் ஒப்படைச்சிடறான். ஆத்மாவையும் ஆத்ம ரக்ஷண பொறுப்பையும் ஆத்ம ரக்ஷண பலனையும் மூணையும் சேர்ந்து ஒப்படைக்கிறது தான் சரணாகிதியும் பெயர். ஆ சொரூப சமர்ப்பணம் பர சமர்ப்பணம் பல சமர்ப்பணம் அப்படின்னு பெயர். சொரூபம் பரம் பலம் மூர்த்தி சமர்ப்பிச்சாச்சு, ஒண்ணுமே கிடையாது, சொரூபமே கிடையாதுன்னா வேற இருக்கும், நான்கிறதே கிடையாது இப்போ. ஏன்னா நான்கிறது மாதிரி தாசன் ஆயிடும், நான்கிறது பகவான் கிட்ட சமர்ப்பிச்சுட்டு இப்ப பகவானுடைய தாசன் அப்படின்னு சொல்லிட்டு நான்கிறத விட்டுட்டு தாசன் சொல்லிட்டு போக வேண்டியவன் இவன். அப்படி இருக்கும்போது இவனுக்கு காமிய கர்மால எப்படி ஆசை வரும்? இந்த பலன் வேணும் அந்த பலன் வேணும் ஆசைப்பட மாட்டானே, எல்லாமே பகவான் கிட்ட ஒப்படைச்சவனாச்சே. ஆனா நான் இப்ப செய்யற காமிய கர்மா இனிமே செய்ய போற காமிய கர்மா இதெல்லாம் க்ஷமிச்சுக்கணும்னு ராமானுஜரே பிரார்த்திச்சிருக்காரு, இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு சமாதானம் இந்த வியாக்கியானத்துல சொல்ற, ஒண்ணு காமிய கர்மங்கள் வந்து புண்ணிய கர்மங்கள், புண்ணிய கர்மங்கள் இவனா தெரிஞ்சு பண்ணலைன்னா கூட தெரியாம சில புண்ணிய கர்மங்கள்லாம் இவனுக்கே சம்பவிக்கும். தெரிஞ்சு பண்ணல இவனையும் இவனுக்கும் தெரியாமல் பாபம் வரும், நமக்கும் தெரியாமல் பாபம் வந்து சேர்ந்துடுற மாதிரி நமக்கும் தெரியாமல் புண்ணியங்களும் வந்து சேரும். நிறையா நம்ம பண்ற ஸ்நானங்கள்னாலேயோ இல்லை நாம பண்ற பிரதட்சங்கள்னாலேயோ நாம தெரியாமையே நமக்கு வரக்கூடிய புண்ணியங்கள்லாம் நிறையா இருக்கு. அதுக்கெல்லாம் பலன் வந்து மெதுவாக நம்ம கிட்ட ஒட்ட ஆரம்பிக்கும், அது கூடாது. ரெண்டாவது, ஏன்னா எந்த காரியம் பண்ணாலும் சரி, எந்த புண்ணிய காரியம் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாத பண்ணாலும் எல்லாம் பகவான் கிட்டதான் போய் சேரணும், நமக்கு வரக்கூடாது எதுவுமே. அதனால நம்மையும் அறியாமல் சம்பவிக்கக்கூடிய புண்ணிய கர்மங்கள் ஒண்ணு, நமக்காக மற்றவர் பண்ணக்கூடிய புண்ணிய கர்மங்கள் அப்படின்னு ஒண்ணு. இவன் நன்னா இருக்கணுங்கிறத அவங்க எத்தனை பண்ண வச்சுக்கோங்க, அப்ப இவனுக்கு குழந்தை குட்டிகளோட கூட நன்னா இருக்கணும் அப்படின்னா இவன் மோட்சத்துக்கு போனோங்கிறான். அப்ப குழந்தை குட்டிகளோட இந்த இடத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் பண்றா நினைச்சுக்குவான், நல்லதுதான் பண்ற, ஆனா காமிய கர்மாவாயிடும். இவனுக்கு புண்ணியம் வந்து அது நீ பழைய இவனுக்கு வரணும் இல்லையா, இவன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக குழந்தைகள்லாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அப்பா வந்து ஜாத்தேஷ்டி பண்ணணும் வேதத்தில் சொல்லியிருக்கு. ஜாத்தேஷ்டியும் திருஷ்டி அதை பிறந்த குழந்தைக்கு பண்ணுவாங்க, குழந்தை நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா பண்ணுவார். ஆயுஷ்யோகம்லாம் பண்றது உண்டு இல்லையா, குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஆயுஷ்யோகம் பண்றது உண்டு. இதெல்லாம் பண்றவர் இவர அதெல்லாம் பலன் வேற ஒரு இடத்துக்கு போகும். அந்த மாதிரி இந்த சுவாமி என்ன பண்றாருன்னு கேட்டா மோட்சத்துக்காக சரணாகிதி விட்டு பேசாம இருக்கார், ஆனா வேற ஒருத்தர் இருக்கார் இவருக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் என்ன பண்றாருன்னா இவர் இன்னும் 100 வருஷ காலம் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இவர் இன்னைக்கு போகலான்னு காத்திருந்துருக்கார். அவர் 100 வருஷ காலம் இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சரணாகிதி எல்லாம் பண்ணி அவர் ஒரு காமிய கர்மம் அதுக்கு ஒரு சரணாகிதியே பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோம், அப்ப நேர் எதிராயிடும் இப்போ. அப்ப அதுதான் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வாதியும் அதையும் கவிச்சிருந்தாரு. நான் எனக்கு தெரியாமல் எனக்கு வரக்கூடிய புண்ணிய கர்மங்கள் என்னென்ன இருக்கோ நான் பண்றதோ, எனக்கு தெரியாமல் சம்பவிக்கிறதோ, இல்ல வேற ஒருத்தர் பண்ணி எனக்கு வந்து சேர்றதோ, அதையும் சமைச்சுக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா பலன் ஒட்டக்கூடாது நமக்கு, அவர் சொன்னது நல்ல விஷயத்துல அந்த பலன் எனக்கு ஒட்ட வேண்டாம் அப்படின்னு விட்டார். ஆனா திருமணம் என்ன பண்ணுவார், திருமணம் ஒரு நல்ல காரியம் பண்ணுவார், ஒரு அழகான விஷயம் ஒண்ணு இருக்கு. அவர் பிராக்டிச்சார், அவர் வந்து 100 வருஷம் இருக்கணும் பிராக்டிச்சார், அது எனக்கு வேண்டாம்னு தருவார். இப்போ யார் என்ன பண்ணாலும் சரி எனக்கு அந்த புண்ணிய பலன் வேண்டாம் அப்படின்னு விட்டார். அதனால அந்த புண்ணிய பலன் வராது. ஆனா பெருமாள் என்ன பண்ணுவார்னு கேட்டா, அவர் தன்னுடைய அனுகிரக சங்கல்பத்தினால இந்த மாதிரி இருக்காது கொஞ்ச நாள் இருக்கு வைப்பார். அவருக்கு ஆனுஷங்கிக பலன்பு அது திருமாலா பார்த்து கொடுக்குற சிலதெல்லாம் அதிகப்படியா நிறைய கொடுப்பார். இந்த சரணாகிதி பண்ணவர்கள் இல்ல தியானம் பண்றவர்கள், தியானம் பண்றவாளை பத்தி உபநிடத்து சொல்லும் போது இவனுக்கு தியானம் பண்ணா மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, பாதித்த தபதித்த கீர்த்தியா யசசா பிரம்மவர்த்தி நல்ல கீர்த்தி வரும், நல்ல யசஸ்வரம், நல்ல பிரம்மவர்த்தி சொரும், இவருடைய குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாள் பிரிச்சு அதுதான் அவர குருஷாட்சியே இவருடைய குழந்தைகள் இவருடைய பேரன்கள்லாம் நல்லா இருப்பாள் எல்லாம் வரும். அதுல யார் யோகம் பண்றவனுக்கு யோகம் பண்றவனுடைய குழந்தைகள்லாம் நல்லா இருக்குமா, ஜோக் ஜீவன் நல்ல ஐஸ்வர்யம் வரும், கஷ்டப்பட மாட்டான்னு எல்லாத்தையும் சொல்றது. இதெல்லாம் பகவானே பார்த்து கொடுப்பான். ஆனா நம்ம எதுவுமே கவலைப்பட வேண்டாம், எப்படி கொடுக்கணுமோ எப்படி வைக்கணுமோ அப்படி பெருமாளை கூப்பிட்டேன். நம்ம வேணும்னோ வேண்டாமோ எதுவுமே சொல்ல வேண்டாம், நம்ம ஆசைப்படாம இருந்தா போறோம். பெருமாளே நம்மள என்ன வைப்பேன், ஐயோ அவர் வேண்டாம் வேண்டாங்கிறாரு அப்படின்லாம் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடனே வந்து நான் இப்பயே மோட்சத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு பெருமாளும் வந்து ஒரு ஆபத்தெல்லாம் பண்ணி மோட்சத்துக்கு அப்படின்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். லோகத்துக்கு நேர் எதிராகவோ இல்லை பயங்கரமாகவோ அந்த பிரவர்த்தி என்ன பெருமாளும் பண்ண மாட்டாரோ இல்லையோ. அதனால என்ன கேட்டா இவன் க்ஷேமமா இருக்கும்படி பெருமாள் பிரார்த்திப்பார். இப்போது ஆத்மாவை காப்பாற்ற பொறுப்பை பெருமாள் வாங்கிட்டாரோ, இவன் சமர்ப்பிச்சுட்டான் அவர் வாங்கிட்டாரோ இல்லையோ, அப்ப நல்லா காப்பாற்றுவார் பெருமாள். அதனால அதுல ஒரு குறவும் இருக்காது, அதனால அதை பத்தினா நம்ம கவலைப்பட வேண்டாம். அதனால இன்னொருத்தர் பண்ற அனுஷ்டானத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் ஏதாவது இருந்தா அதை க்ஷமிச்சுக்கணும் ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு காரண கர்மாவை பண்ண ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோம், ரொம்ப நாள் பண்ண வேண்டிய கர்மா, ஒரு வருஷ காலம் பண்ணணும், இதை பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு காலம் பண்ணிட்டே இருக்கும், நடுவில் வந்துட்டு வந்து ஆச்சாரியெல்லாம் உபதேசங்கள்லாம் பண்ணார், சரணாகிதி பண்ணிக்கிட்டு சொன்னார், சரணாகிதி பண்ணிட்டான். அப்போ என்னாச்சுன்னா சரணாகிதி பண்ண சொல்லியுமே எதுவுமே பண்ண வேண்டாம், அது ஆரம்பிச்சது என்ன பண்ணுறது தான், ஆரம்பிச்சே தொடர்ந்து பண்ணணும்னு இருக்கு சாஸ்து, இது ஆரம்பித்தாலே அது பாதியில் வரக்கூடாது அப்படின்றது. காரீரி இஷ்டின்னு ஒரு இஷ்டி இருக்கு, மழைக்காக பண்ண வேண்டிய இஷ்டி இது, இந்த இஷ்டி பண்ணால் மழை வரும்ன்றது, உடனே வரும் சொல்ல முடியாது மழை வரும், ஆனால் மெதுவாக, ஏன்னா அதுக்கான பாபங்கள்லாம் கடையெல்லாம் போனோடனே மழை வரும். ஒருத்தன் காவிரி இஷ்டி பண்ணிட்டே இருக்கும்போது மழை வந்துருச்சு, நல்ல மழை கொடுத்தா கொடுத்தும் கொட்டிட்டு, அப்போ அந்த இஷ்டி பாதியில் நிறுத்துறதா இல்லை தொடர்ந்து பண்ணணுமான்னு கேள்வி இருந்தது. அப்போ சாஸ்திரத்தில் விசாரம் பண்ணி நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து மேலே பண்ண வேண்டியதுதான், மழை தான் வந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது, மேலே தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா. அதே மாதிரி இவன் பண்ண ஆரம்பிச்சிக்கணும்னா தொடர்ந்து பண்ணணும், பண்ணா அப்போ அதனுடைய பலன் வந்துருது, அந்த பலன் வந்து சேர்வேன்னா அது வரக்கூடாதுன்னு பார்த்துக்கிறேன். நான் ஏதோ ஆரம்பிச்சுட்டேன், ஆரம்பித்து நடந்துட்டுருக்கேன், இதை முடிச்சுடுவேன், இனிமேல் முடிச்சு உங்ககிட்ட தான் நான் சல்பனம் பண்ண போகிறேன், அதனால இது வரைக்கும் பண்ணது உட்பட எல்லாத்தையுமே நீ க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறானா. அதனால அந்த காமிய கர்மால இது வரைக்கும் பண்ணது காமிய கர்மா, இனிமே பண்ண போறது காமிய கர்மா இல்லாது, ஏன்னா விஷயம் தெரிஞ்சுட்டு தெரியும் எனக்கு, இவன் சாஸ்திர ரீதியில் அதை பண்ண போறான். அதனால இந்த மாதிரியான சூக்ஷ்மங்கள்லாம் நிறைய இருக்கு. அது மாதிரி வர்த்தமான இதெல்லாம் இருக்கக்கூடிய காலத்துல காமிய கர்மா வந்து சேரும், பிற்காலத்திலும் ஏதாவது காமிய கர்மம் பண்ணுவான். வயசான அப்புறமும் கூட சரணாதி பண்ணவனு கூட சில பேருக்குலாம் வைராக்கியம் ஏதோ குறையலாம், சில சமயம் சரீர வேதனையினாலேயோ இதனாலேயோ சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறான், சரணாகிதி பண்ணியாச்சு ஆனால் சரீர வேதனை இருக்கு, இது போகிறதுக்காக என்ன பண்ணலாம், பகவான் கிட்ட பிரார்த்திக்கலாமா, திருப்பி பிரார்த்திச்சா சரியா தப்பா அப்படிலாம் கேள்வி எல்லாம் நிறைய பேர் கேட்குறேன். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா வைராக்கியம் கொஞ்சம் குறையிருக்கு, வைராக்கியம் குறையலாம், என்னன்னாலும் பகவான் தான் அப்படின்னு நல்ல வைராக்கியம் வேணும் சரணாகிதிக்கு, அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது அதே மாதிரி பிரமத்தினாலே சம்பவிக்கலாம், ஏதோ நித்திய கர்மா காமிய நித்திய காமிய கர்மா போய் நித்திய கர்மான்னு நினைச்சு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, காமிய கர்மான காமிய கர்மானா பண்ணா பண்ணலாம் பண்ணாமே உடனே எப்படி வேணா இருக்கலாம், நித்திய கர்மானா கட்டாயம் பண்ணி ஆகணும். சில காமிய கர்மங்கள்லாம் நித்திய கர்மாவை நினைச்சு பண்ணிட்டான்னா அதுவும் தப்பு, இல்லை சொப்பன தோஷத்தினால காமிய கர்மா சம்பவம், சொப்பனத்தில் சில தோஷங்கள்லாம் வரும் அதில் காமிய கர்மா சம்பவிக்கலாம். இப்போ அதனுடைய சொப்னத்தில் ஏதாவது சம்பவித்தா அதுக்கு பலனும் உண்டு, இப்படிதான் இருக்கு இல்லையோ, இது எல்லாத்தையும் க்ஷமிக்கிறோம். அதனால தான் சர்வம் அசேஷதா க்ஷமஸ்வங்கிற, இது மேலோட்டமாக பார்த்தா இது இருக்கா சொன்னா தோன்றது, தேசியம் சொன்னதை பார்த்தா இத்தனை விஷயம் இருக்குன்னு சொல்றாரு, க்ஷமிச்சிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்கு. அதனால பகவத் ராமானுஜர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இனிமேல் பண்ண போகிற விபரீத விருத்தத்தையும் க்ஷமிச்சுக்கோன்றார், நான் இனிமேல் என்னென்ன விபரீதமாக பண்ண போறேனோ அதெல்லாமே க்ஷமிச்சுக்கோன்றார். ராமானுஜரே இப்படி சொல்லலாமா, அவர் பண்ணவே மாட்டேனே அப்படின்னா பண்ணவே மாட்டார், ஆனால் கூட சரணாகிதி பண்ணவனுக்கு கூட சில சமயம் இப்படிதான் சம்பவிக்கும், சம்பவிக்கலாம், அப்படி சம்பவித்தால் அதெல்லாம் க்ஷமிச்சுக்க முடியாத பிரார்த்திக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த திருநாமம் பிரபன்ன அபுத்தி பூர்வைனோ நிஷ்கிருத்யுக்திய விரோதவிது, பிரபன்னன் தெரியாமல் செய்யும் பாபத்துக்கு பிராயச்சித்தம் சொல்வதில் விரோதமின்மையை அறிந்தவர் என் அர்த்தம். செஞ்சு போன பாபம், செஞ்சென்றிருக்கிற பாபம், செய்ய போகிற பாபம், இது எல்லாத்தையும் சிபிச்சுக்கணும் பிரார்த்திச்சிருக்கார். இதில் ஒரு கேள்வி வரும், நான் இதுவரைக்கும் செஞ்ச பாபத்தை மன்னிச்சுக்கணும் அப்படின்னா நியாயம், இல்லை நான் ஏதோ அபசாரம் பண்ணிட்டு இருக்கேன் இதை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னா நியாயம், நான் இனிமே ஒரு அபசாரம் பண்ண போறேன் அதை க்ஷமிச்சுக்கணும் இது எந்த நியாயம் அப்படின்னா, நான் நாளைக்கு ஒரு தப்பு பண்ண போறேன் அதை இன்னைக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு, அப்புறம் அபசாரம் பண்ணாமல் இருக்கிறது தான் நியாயம். அப்படின்ட்டு நான் அபசாரம் பண்ணுவேன், நான் அபசாரம் பண்ணா அதை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னா எப்பவுமே பாபம் செஞ்சப்புறம் தானே பிராயச்சித்தம் வரும். முன்னாடி பிராயச்சித்தம் பண்ணிட்டு அப்புறம் பாபம் பண்ணாமோ? அப்படின்னா பாபம் பண்ணதுக்கு அனுமதி கொடுத்ததா தானே ஆயிடும். நாளைக்கு ஒரு பிராயச்சித்தம், நாளைக்கு ஒரு பாபம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிராயச்சித்தம் பண்ணான்னா ஓ பாபம் பண்ணதுக்கு சாஸ்திரம் அனுமதி கொடுத்ததா தானே ஆயிடும். அது கூடாது அதாவது நிமித்தேசி நைமித்திகம் சாஸ்திரம், நிமித்தம் இருந்தாதான் நைமித்திகம் வரும். பிராயச்சித்தங்கிறது அதுக்கான காரணம் இருந்தாதான் பிராயச்சித்தம் வரும். காரணம்னா பாபம், பாபம் இருந்தாதான் பிராயச்சித்தம் வருமே தவிர பாபம் இல்லைன்னா பிராயச்சித்தம் வராது. இனிமே பிராயச்சி பாபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பிராயச்சித்தம் பண்ண முடியாது, தப்பு இது, அது விபரீதம். இப்படி சொன்னா பின்னாடி பாபம் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் வரும். அந்த பகவான் கிட்ட சொல்லிட்டேன் நான் இனிமே பாபம் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் வரும். ஆனா பகவத் ராமானுஜர் வந்து பிரார்த்திச்சிருக்கார், நான் இனிமே செய்ய போற பாபங்களையும் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருக்கார். செய்ய போற பாபத்தை க்ஷமிச்சுக்கணும்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சமாதானம் சொல்ற, செய்ய போற பாபத்துல ரெண்டு விதம் இருக்கு, ஒன்னு புத்தி பூர்வம்னு ஒண்ணு, ரெண்டாவது அபுத்தி பூர்வம் அப்படின்னு. புத்தி பூர்வம்னா தெரிஞ்சே பாபத்தை செய்யறது, இது வராது. சமாதான மாதிரி இருக்கும்ல, தெரிஞ்சே பாபத்தை செய்ய மாட்டான், ஏன்னா அபச சரணாகதி எல்லாம் பண்ணிட்ட அப்படின்னால பகவான் கிட்ட தெரிஞ்சே அபச்சாரம் பண்ண மாட்டான். ஆனா அபுத்தி பூர்வம்னா இவனையும் தெரியாமல் இவருக்கு அபச்சாரங்கள்லாம் சம்பவிக்கும், இது அபுத்தி பூர்வம். அதை க்ஷமிக்கும் போது பிரார்த்திக்கிறேன், அபுத்திபூர்வமானதை க்ஷமிச்சுக்கணும், என்னையும் தெரியாமல் எனக்கு என்னென்ன பாபங்கள்லாம் வந்து ஒத்த போறதோ அதெல்லாம் மொத்தத்தையும் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு. அபுத்திபூர்வையினோ நிஷ்கிருதி, புத்திபூர்வம் இல்லாம வரக்கூடிய ஒரு பாபம் இருக்கும் இல்லையோ, அதை க்ஷமிச்சுக்கும் போது பிரார்த்திக்கலாம், அதனால தப்பு கிடையாது. அப்படி இல்லை, பாபம் வந்தப்புறம் தானே பிராயச்சித்தம் வரும், இனிமே தானே வரப்போறது, அபுத்திபூர்வமான பாபங்கிறது இனிமே தானே வரப்போறது, அது வந்தப்புறம் தானே பிராயச்சித்தம் பண்ணலாம், முன்னாடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா கேள்வி தப்பு. ஏன்னா அது வந்தப்புறம் பிராயச்சித்தம் பண்ணணும்னா அது தெரிஞ்சாதானே பிராயச்சித்தம் பண்ண முடியும், இதுதான் தெரியாதே, இவனுக்கு தெரிஞ்சாதானே இவன் பிராயச்சித்தம் பண்ண முடியும். உனக்கு அபுத்தி பூர்வம்னா உங்களுக்கு தெரியாம வர பாபம் தானே, தெரியாம பார்த்து எப்படி பிராயச்சித்தம் பண்ண முடியும்? அதனால என்ன பண்ணலாம் கேட்டா, மூஞ்சி ஆக்கிரதையாகவும் நடை பண்ணலாம், அது நல்லது, அது ரொம்ப உத்தம். எனக்கு அப்படின்னா என்னையும் தெரியாமல் எனக்கு என்னென்ன பாபங்கள் வந்திருக்கோ அதெல்லாம் க்ஷமிச்சுக்கணும், பகவான் கிட்ட பின்னாடி பிரார்த்திக்கிறது காட்டும் முன்னாடி பிரார்த்திக்கணும். என்னானாலும் சரி, இவனையும் தெரியாமல் இவனுக்கு வந்திருக்கிற பாபங்கிறது இவனுக்கு ஒன்றாலும் தெரிய போறது இல்லை, ஆனால் தெரிஞ்சாதான் பிராயச்சித்தம் அப்படிங்கிறது கிடையாது. சிலதெல்லாம் தெரியாமையே கூட பிராயச்சித்தம் உண்டு, தெரிஞ்சாதான் பிராயச்சித்தம்ங்கிறது கிடையாது. கூஷ்மாண்டே யாத்தியோ பூதை ஓமன்யேத அப்படின்னு வேதத்தில் இருக்கு, கூஷ்மாண்ட ஹோமம்னு ஒரு ஹோமம் அது பண்ண சொல்லியிருக்கு. யார் அப்படின்னா, யாருக்கு அவசித்தி வந்துருக்கோ அவன் கூஷ்மாண்ட ஹோமம் ஆகணும். யோபூதையோ மண்ணியதான் ஒரு அசுத்தி இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு, அசுத்தி இருக்கோன்னு சந்தேகமா இருக்க வச்சுக்கோங்க, அவங்களும் பண்ணிடலான்னு அசுத்தியா உண்மையில அசுத்தி இல்லை, நல்லாதான் இருக்கான், ஆனா அசுத்தி வந்திருக்கோன்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்ப இந்த கூஷ்மாட்டத்தை பண்ணிடுவோங்கிறது, வேற பண்ணி வச்சிரு அப்படிங்கிறது. பண்ணி வச்சா என்ன பலன்னா அசுத்தி போகும் அப்படிங்கிறது பலன், ஆனா அசுத்தியே இல்லையே, இருந்தாதானே போறதுக்கு இருந்தாலும் போகும், வந்து அசுத்தியே பண்ணலையே, அசுத்தி பண்ணா தப்பா நினைச்சுட்டான், அசுத்தியே இல்லையே, இவனுக்கு என்ன போகும் அப்படின்னு கேட்டா ஒன்றும் போகாட்ட கூட பரவாயில்ல, நீ அதை பண்ணிடுவோங்கிறது. அது அந்த கர்மா நிஷ்பலம் தானே, பலம் கிடையாது. இது இவன் சுத்தமாவே ஒருத்தன் இருக்கான், அவன் கூஷ்மாண்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தீட்டு போட்டாதானே ஸ்நானம் பண்ணணும், தீட்டே இல்லாத சும்மா அவனை இதுக்கு ஸ்நானம் பண்ணிட்டு வேண்டாம், இதுக்காக வெறுமையான குளிச்சேன் அப்படின்னா லௌகிகமா இருந்தா விஷயம் வேற. என்ன கேட்டானா, இது நிஷ்பலம், பலம் இல்லாமல் போகும், பரவாயில்லன்னு இருக்கா, பரவாயில்ல பரவாயில்ல போனா போயிட்டு போகுது, ஏன்னா அந்த எண்ணம் வந்தா பண்ணணும் அவ்வளவுதான், உனக்கு அந்த எண்ணம் போச்சு இல்லையோ, இப்போ நான் அசுத்தியோட ஒரு எண்ணம் வந்து இல்லையோ, அந்த எண்ணம் போச்சு இல்லையோ, அதுதான் பலன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரீதியில புத்திபூர்வம் இல்லாமல் நமக்கும் தெரியாமல் நம்மையும் மீறி வரக்கூடிய பாபங்கள்லாம் நிறைய இருக்கு, அது தெரிஞ்சப்பறம்தான் பிராயச்சித்தம் பண்ணாங்க இருக்கிறே, ஏன்னா நம்ம தெரியாம தான் அது வருது, அதனால அதுக்கு முன்னாடியே பிராயச்சித்தம் பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களும் முன்னாடியே பிராயச்சித்தம் பண்ணலாம் அப்படிங்கிறது வேறொரு சமாதானம் ஒத்துக்கு. வேற இன்னொன்று விஷயம், ஒருத்தன் வந்து அவனுடைய வேலைக்காரனையோ இல்ல அவனுடைய நண்பனையோ கூட்டு இவனுக்காக ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி கேட்டுட்டான், நீ எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடு, அவனும் செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக போயிருந்தான். ஆனா அதுக்கப்புறம் அவன் போனப்புறம் இவன் வந்து என்ன பண்ணிட்டான், பெருமாள் கிட்ட போய் சரணாகிதி பண்ணி மொத்தத்திலையும் ஒப்படைச்சிட்டான். இப்ப அவன் செய்யறான்னு இவனுக்காக என்ன பாவம் என்ன பண்ணி கொடுக்குறானோ அதுக்கு பலன் இவனுக்கு வந்துச்சு. என்னதான் சரணாகிதி பண்ணா கூட அவன் வந்து அவன் வெளியூர் போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரு 6 மாசம் இருந்து இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சு இவனுக்காக கடைசியில கொண்டு போய் இவங்கிட்ட சொல்றான்னு வச்சுக்கோங்க, இது வந்து இவனால் தடுக்க முடியல. அப்போ அந்த பலன் இவனுக்கு வந்து சேரும். அந்த மாதிரி பலன்லாம் இருந்தா கூட அதுவும் வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் புத்தி பூர்வமாகாத பாபத்தை சொல்லுவதாக கொண்டு 20 விண்ணு. அதனால என்ன பலனும் கேட்டா ரொம்ப முக்கியமான விஷயம், சிந்தா பிரிச்சுக்கணும், புத்திபூர்வம் அபுத்திபூர்வம் சொல்லிட்டோம். அதாவது தெரியாம செய்யற பாபம் நம்ம கிட்ட ஒட்டாது, தெரிஞ்சே பாபம் பண்ணா யாரா இருந்தாலும் சரி, சரணாகதியே பண்ணவனா இருந்தாலும் சரி, கட்டாயம் அந்த பாபம் ஒட்டதான் ஒட்டும். அது தெரிஞ்ச பாபம் செய்யக்கூடாது யாரா இருந்தாலும் சரி. சரணாகதி பண்ணவன பெருமாள் கிட்ட பகவான் ஆத்மாவையும் ஒப்படைச்சவன், பெருமாள் கிட்ட ஆத்மாவையும் ஒப்படைச்சு பெருமாள் கிட்ட பலனையும் ஒப்படைச்சு எல்லாத்தையும் ஒப்படைச்சவன். அவன் சரணாகதி பண்ணி முடிச்சப்போ தெரிஞ்சு பாபம் பண்ணான்னா கட்டாயம் அது பாபம் தான், அதுக்கு தண்டனை உண்டு, அந்த தண்டனையும் அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதான் ஆண்டா கூட போய வெளியும் உதிர்வான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவா அப்படிங்கிற பெருமாள் நான் செவிச்சுட்டு இருக்கேன், தூயமாய் வந்துராம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, பகவான மனசுனால சிந்திச்சு வாயினால பாடி கைகளினாலே மலர்களை அர்ப்பிச்சு புஷ்பத்தை அர்ப்பணிச்சு நான் பகவான பூஜையெல்லாம் பண்றேன், போய பிழையும் நான் இதோட பண்ண பாபங்கள்லாம் போகும், புகுதருவான் நின்றனவும் இனிமே வரத்துக்காக காத்துருக்கிற பாபமும் போகும், இனிமே நான் பண்ண போற பாபங்கள் இருக்கோ அதுவும் போகும். தீயின் தூசாகும் தீல போட்ட பஞ்சு மாதிரி புசிங்கு வரும் எல்லாம் அப்படின்னு அந்த பெருமையை சொல்ற. இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது எல்லா வியாக்கியான கத்தாலும் ஒரு விஷயம் எழுதியிருக்கா, இனிமே வரக்கூடிய பாபம் போகும் அதுவும் புசிங்கு போடுங்கிறனால இல்லையோ, வரக்கூடிய பாபம் அப்படின்னா அபுத்திபூர்வமான பாபம், அதாவது தெரியாமே பண்ற பாபம் போகும், தெரிஞ்சு பாபம் பண்ண போகாது ஒரு நாள். ஆனால் நான் சரணாகதி பண்ணிட்டேன் என்கிட்ட எந்த பாபமும் ஒட்டாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. சரணாகதி பண்ணவனா இருந்தாலும் தெரிஞ்சே பாபம் பண்ணா அந்த பாபம் கட்டா அவனுக்கு ஊட்டும், அதுக்கு தண்டனை உண்டு, அதுக்கு அந்த தண்டையை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கறத நல்லா சொல்ற. அதுக்கு வந்து இப்ப வந்து க்ஷமையை பிரார்த்திக்கல, அதாவது நான் நாளைக்கு தெரிஞ்சே தப்பு பண்ண போறேன் அதை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு க்ஷமையை பிரார்த்திக்க முடியாது, அது தப்பு அது. ஆனா தெரியாம பண்ற பாபத்துக்கு தான் க்ஷமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறார், தெரிஞ்சே பண்ற பாபத்துக்கு தண்டனை தான் வரும். ஒருவேளை அந்த பாபம் தெரிஞ்சப்பறம் பின்னாடி க்ஷமையை பிரார்த்திக்கணும், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சு ஓலியோ, தெரிஞ்சப்பறம் அப்புறம் பகவான் கிட்ட போய் மறுபடியும் உங்களுக்காக ஒரு தரம் பகவான் கிட்ட 100 சரணாகதி இருந்து பார்க்கலாம், இது பாபம் போனோங்கிறதுக்காக ஒரு சரணாகதி, அது மாதிரி பாபம் பண்ணிட்டேன்னு ஒரு சரணாகதி பண்ணணும். இல்ல அதுக்கான பிராய்ச்சித்தம் வேற ஏதாவது இருந்தா, வேற ஏதாவது பிராய்ச்சித்தம் இருந்தா அந்த பிராய்ச்சியம் தப்பு பண்ணியாச்சுன்னா அதுக்கான பிராய்ச்சித்தம் பண்ணி தான் போகும். சரணாகதி பண்ணி முடிச்சோன்னு என்ன கேட்டா, ஒண்ணு பாபம் பண்ணக்கூடாது, தெரிஞ்சே பாபம் பண்ணக்கூடாது, ரெண்டாவது பாபம் பண்ணா பிராய்ச்சித்தம் பண்ணணும், ஒன்றாவது எல்லா பிராய்ச்சித்தர்களும் முக்கியமான சரணாகதி, மறுபடியும் சரணாகதி பெருமாள் கிட்ட க்ஷமையை பிரார்த்திக்கிறோம், நான் தெரியாத நான் வந்து பாபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாம எதுவும் பண்ணலைன்னா தண்டனை அனுபவிச்சாலும் வேற வழி கிடையாது அனுபவிச்சாலும். அதனால ராமானுஜர் வந்து இந்த கத்தியத்துல பிரார்த்திச்சு, நான் பண்ண போற பாபங்களை க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னா நான் என் ஜீவனத்துல எத்தனையோ பாபங்கள்லாம் பண்ண அதெல்லாம் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பின்ன என்ன கேட்டா, என்னையும் மீறி இறக்கும் தெரியாமல் என்னென்ன பாபங்கள் வந்துருமோ அதெல்லாம் க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு தான் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதனால பின்னாடி வரப்போற பாபத்துக்கு இப்ப க்ஷமைய பிரார்த்திக்கிறதுக்கு இந்த அளவு தாத்பரியம். இது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சீபாஷ்யங்கள்லாம் நல்லா அழுகி ஆராய்ஞ்சு பார்த்த விஷயம், சீபாஷ்யத்துல இருக்கு இதெல்லாம் மொத்தமுமே. பிரம்மசூத்திரத்துல வியாசர் சொல்லியிருக்கார், சீபாஷ்யத்துல எம்பெருமானாரே நிரூபணம் பண்ணியிருக்கார், அங்கே ஆரப்த காரியம் ஆரப்த கர்மா அனாரப்த கர்மா புத்திபூர்வ கர்மா அபுத்திபூர்வ கர்மா இப்படி எல்லாம் நிறைய பிரிச்சு, அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி கடைசியில் ஒட்டக்கூடிய கர்மா ஒட்டாத கர்மா, அதுக்கப்புறம் வந்து இவன் மரணம் அடைஞ்சப்பறம் இவன் கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகக்கூடிய கர்மா இன்னொருத்தர்கிட்ட போகாத கர்மா இப்படி நிறைய பிரிச்சிருக்காரு. என்ன கேட்டாங்க, இவன் மரணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த யோகம் பண்றவன் பகவத் பக்தன் இவன் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இவனுடைய பாப கர்மங்கள்லாம் இவனுடைய தேசிகள் கிட்ட போகுமா, இவருடைய புண்ணிய கர்மங்கள்லாம் இவருடைய மித்திரர்கள் கிட்ட போடும் நண்பர்கள் கிட்ட போடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால என்ன பண்ணலாம் கேட்டா, அதெல்லாம் எங்கேயாவது போன முடியும், சொத்து போறது இல்லை, சொத்து பள்ளிக்கு போற மாதிரி இதெல்லாம் எங்கேயாவது போன முடியும், இதை சேர்த்து வச்சதுல எங்கேயாவது போன முடியும். இவனை யார் துவேஷிக்க, அதான் பாகவதால் கிட்ட துவேஷிக்க கூடாது. ஏன்னா பாகவதால் கிட்ட துவேஷிச்சோம்னா கடைசியில அவர் பண்ற பாபம் நம்ம கிட்ட வந்து சேரும். அவர் ஏதாவது பாபம் பண்ணா கூட அந்த துவேஷிக்கிட்ட அவரு அவர் மோஷத்துக்கு போடுவார், இந்த பாபத்தை எல்லாம் விட்டுட்டு போடுவார். அது என்ன பண்றதுன்னா பாபத்தை பெருமாள் வந்து நேரம் துவேஷிக்கிட்ட கொடுத்துருவார். இல்ல அவர் பண்ற புண்ணியங்கள்லாம் இவருடைய சுகத்துக்கள் கிட்ட போகும். அதனால அப்படிலாம் இருக்கு. அதனால அநேக விஷயங்கள் அங்க ஆராய்ஞ்சு சொல்லியிருக்கார் நாலாவது அத்தியாயத்துல. அது அதே அதையேதான் வச்சுட்டு சுவாமி தேசியத்துல கத்தியத்திரை பாஷ்யத்துல இந்த மாதிரி புண்ணிய பாப வியவஸ்தைகள் இதெல்லாம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரியாக கத்தியத்திரை பாஷ்யத்துல அநேக விஷயம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. அதுல வந்து சுருக்கமாக அதுவும் முக்கியமாக பிரதானமா என்ன விஷயங்கள் சொல்லணுமோ அதையெல்லாம் சுவாமி தேசியம் எடுத்து சொல்லி கத்தியத்திரை பாஷ்யத்தை இப்போ வந்து பூர்த்தி பண்ற. இதனால கத்தியத்திரை பாஷ்ய விஷயங்கள் இப்போ முடிஞ்சிருக்கு 511 வரைக்கும். 512 ஆரம்பிச்சு சதுஸ்லோகி பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பிராட்டிய பற்றியான விஷயங்கள் நம்ம அடுத்த காலக்ஷேத்திலிருந்து பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.